ऐसी कमल है, उर्दू के शायर गली की वो कोई गजल है। நிற்கும் அழகியானி உருது கவிஞன் ஓமர் கயாமின் கவிதையா பற்றி கூறுதே உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் கொட்டு சொல்லுதே என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ கால் கொலுசுதா கலக்கலக்குது வேஷா பொருந்துதே பெண்ணழகு மொத்தம் காண சித்தம் விரும்புதே வெண்ணிலவின் தேகம் மூடும் மேகம் விலகுமா வண்ண உடல் யாவும் காணும் யோகம் வாய்க்குமா கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு எனக்கும் இருக்கு நிற்கும் அழகியானி ஒரு துக்கவிஞன் ஓமர் கயாமின் கவிதையா I'm not afraid to die.